தலைப்பு பெண் சிசு. அண்டம் சுமக்க வேணும் பெண் வேண்டுமே, கருவிலேயே களைத்தால் சுமக்க யாரோ. களைத்து காத்திருந்தேன் ஆண் கருவிற்காகும், சமூக அழுத்தத்தால் குருதியாய் வெளியேற்றினான். குப்பை தொட்டிகள் தொட்டிலாகுமோ, குப்பையாய் குருதி துணியாய் குழந்தை.